శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది భారద్వాజకులాబ్ధిశీతకిరణ శ్రీ శ్రీనివాసాద్గురోః లబ్ధ శ్రీధరచక్రలాంఛన విధిం రంగేంద్రయోగీశ్వరే విన్యస్తాత్మభరం తదీయకరుణా సంప్రాప్త సజ్ఞానకం వందే శాంతిదమాదియుక్తమనఘం శ్రీమాధవార్యం గురుం శ్రీకృష్ణబ్రహ్మతంత్రోత్తమగురు కరుణావాప్తచక్రాంకభాష్యం వైరాగ్యాచారవార్ధౌ వరదపదముఖే లక్ష్మణే న్యస్తభారం శ్రీవాగీశార్థతుర్యం షఠరిపుయతిరాడ్వేదచూడారియమూర్తిం నూతనం శ్రీరంగనాథం నవకరిమథనం బ్రహ్మతంత్రం శ్రయామాం శ్రీతురగవదన పాదూ సంతతపరిచరణమాత్ర పరమార్థః జయతు శ్రీమానభినవరంగేంద్రబ్రహ్మతంత్రపరకాలః పర్యాయ భాష్యకారాయ ప్రణతార్తిం విధూన్వతే బ్రహ్మతంత్రస్వతంత్రాయ ద్వితీయ బ్రహ్మణే నమః శ్రీమతే నిగమాంతమహాదేశికాయ నమః తస్మై రామానుజార్యాయ నమః పరమయోగినే యశ్రుతిస్మృతిసూత్రాణామంతర్జ్వరమశీషమత్ యత్పదాంభోరుహధ్యానవిధ్వస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామితం నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః తర్పొరుదు స్తోత్రరత్న భాష్యత్తిల్ 57వ శ్లోకం పార్క ఇరుక్రోం న దేహం న ప్రాణాన్ న చ సుఖమశేషాభిలషితం న చాత్మానం నాన్యత్ కిమపి తవ శేషత్వ విభవాత్ బహిర్భూతం నాథ క్షణమపి సహేయాతు శతథా వినాశం తత్ సత్యం మధుమథన విజ్ఞాపనమిదం అరుడి శ్లోకం వాసికినే న దేహం న ప్రాణాన్ న చ సుఖమశేషాభిలషితం న చాత్మానం నాన్యత్ కిమపి తవ శేషత్వ విభవాత్ బహిర్భూతం నాథ క్షణమపి సహేయాతు శతథా వినాశం తత్ సత్యం మధుమథన విజ్ఞాపనమిదం మన శ్లోకత్లే సకృత్వదాకార విలోకనాశయా త్రణీకృతానుత్తమ భుక్తి ముక్తి బిర్మహాత్మ బిర్మామవలోక్యతాం నయ ఎన్று ప్రార్థித்தார். ஒரு க்ஷணம் கூட அது இல்லாமல் இருக்க முடியாது என்று பாகவதாளுடைய அந்த பரம கிருபையுடன் கூடிய திருஷ்டி பார்வை அடியின் மேல் விழட்டும். அவர்களுடைய கிருபா திருஷ்டி அடியின் மேல் விழவில்லை என்றால் ஒரு க்ஷணம் கூட அடியினால் சகித்துக் கொள்ள முடியாது இந்த வாழ்க்கையை என்று சாதித்தார். அதிலேயே அவருக்கு பாகவத நிஷ்டையானது எவ்வளவு தூரம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு விஷயம் பிரார்த்திக்கிறார். பெருமாள் கேட்டார் அவரை பார்த்து, சரி இப்படி நீ இஷ்டப்பட்டதெல்லாம் கேட்குற, சரி அந்த பாகவதாளுடைய கட்டாட்சமும் உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிவிடுறேன், சரி உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், வேண்டாததுன்னு எதனா இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதும் என்னுடைய காரியம் இல்லையா, அதனால உனக்கு அனிஷ்டமான வஸ்து என்னன்னு சொல்லு, அதையும் நான் நிவர்த்தனம் பண்ணுறேன் அப்படின்னு பெருமாள் சாதித்தார். ஏவமிஷ்டம் சர்வம் தாஸ்யாமி, இஷ்டமான வஸ்துக்களை எல்லாம் கொடுக்கிறேன், அனிஷ்டம் திகக்கின் தே நிவர்த்தனீயம், உனக்கு பிடிக்காத வஸ்து உனக்கு என்ன இருக்கு அதை நான் நிவர்த்தனம் பண்ணணுமே என்று கேட்டார். அதற்கு தான் நதேகம் என்று இந்த ஸ்லோகத்தில் தனக்கு இஷ்டமில்லாத வஸ்துக்களை பரிஹரிக்க வேண்டுமாக பிரார்த்திக்கிறார். அந்த வஸ்து இருக்கே அது என்ன வஸ்து அப்படின்னால், எதை வந்து பரிகரணம் பண்ணணுமோ, பரிகரணம் பண்றதுன்னா அதை தவிர்க்கிறது, அது தவிர்க்கப்பட வேண்டியதான உனக்கு அனிஷ்டமான வஸ்துக்கள் என்ன, அதுதானே கேள்வி. அதுக்கு என்ன சாதிக்கிறார், ந தேகம் ந பிராணான் ந ச சுகம் அசேஷாபிலஷிதம் ந சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத் பஹிர்பூதம் நாத க்ஷணமபி சஹே யாது சததா விநாசம் தத் சத்யம் மதுமதன விஜ்ஞாபனமிதம். சாமான்யமான அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் வியாக்கியானத்தில் போலாம். அவதாரிக்கையை மட்டும் அடையன் விஜாபிச்சேன். அர்த்தம் என்ன, சாமானிய அர்த்தம் என்ன இந்த ஸ்லோகத்துக்குனால், என்னுடைய தேகமாக இருந்தாலும் என்னுடைய பிராணனாக இருந்தாலும் லோகத்தில் எல்லோரும் ஆசைப்படுகின்ற சுகமாக இருந்தாலும் ஆத்மாவாகவே இருந்தாலும் இன்னும் ஏதாவது என்னுடைய சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் எது இருந்தாலும் அதெல்லாம் உன்னுடைய சேஷத்வவிபவாத் பகிர்பூதம் நாத க்ஷணமபி சகே, உன்னுடைய சேஷத்துவ வைபவத்திற்கு பகிர்பூதமாக ஏதாவது வஸ்து இருந்தால், அதாவது உனக்கு சேஷபூத்தமான வஸ்துவாகவே எல்லாம் எனக்கு இருக்கணும். இதெல்லாம் தேகமாக இருக்கிறது உன்னுடைய சேஷபூத்தமாக அது இருக்கணும். என்னுடைய பிராணன் உன்னுடைய சேஷபூத்தமாக இருக்கணும். நான் இங்கே சுகம் அசேஷாபிலஷிதமான சுகமானது உன் நீ கொடுத்த பிச்சையாக இருக்க வேண்டும். ஆத்மாவானது உனக்கு சேஷபூத்தமாக இருக்க வேண்டும். அது மற்றபடி புத்திர தார கிரக க்ஷேத்திரம் இதெல்லாம் கூட உன்னுடைய சேஷத்துவ வைபவத்துக்கு பகிர்பூத்தம் இல்லாமல் இருக்கணும். உன்னுடைய சேஷத்துவத்தை அதெல்லாம் எனக்கு புத்திரன் இருக்கானா, புத்திரன் உன்னுடைய சேஷபூத்தன் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். அவன் பத்னியானவள் உம்முடைய கைங்கரியத்துக்கு உகந்தவளாக, எனக்கு நான் பண்ற கைங்கரியத்துக்கு எனக்கு உகந்தவளாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா சேஷத்துவத்தை காட்டிலும் பகிர்பூத்தம் ஆயிடுவா. அப்படி போயிடுத்து, நான் பகிர்பூத்தமான வஸ்துவா இருந்தா நாத ஹே நாத, எல்லாம் பிரார்த்திக்கப்படதே அவங்கிட்டதான் பிரார்த்திக்கணும். அந்த சப்தத்தை அழகா சொல்றார் நாத, க்ஷணமபி சஹே யாத்து சததா விநாசம் தத். ஒரு க்ஷணம் கூட ந சஹே, அதாவது அதை நான் ந அந்நத் கிமபி, ந ஒவ்வொரு இடத்துலையும் ந இருக்கு, ந தேகம் சஹே, ந பிராணன் சஹே, ந சுகமசேஷம் அபிலஷித் அசேஷாபிலஷிதம் சுகம் சஹே, நச்ச ஆத்மானம் சஹே, நான்யத் கிமபி சஹே, தவ சேஷத்துவ வைபவாத் பகிர்பூதம் சேத்து ந சஹேனர்த்தம். உன்னுடைய சேஷத்துவ வைபவத்துக்கு அந்தர்கதமா இருந்ததுன்னா அந்த வஸ்துக்கெல்லாம் உன்னுடைய சேஷம் உனக்கு பிரயோஜனப்படுவதாக இருந்தால் பரியவசானம், அதுக்கு எங்க முடிவுன்னா அந்த வஸ்துக்கெல்லாம் உன்னுடைய கைங்கரியத்திற்கு ஏதோ ஒரு விதத்துல உபயோகமா இருந்தால் அது பொறுத்துக்க முடியும். இல்லைன்னா நசஹே யாது சததா விநாசம், அது நூத்துக்கணக்கா சுக்கு நூறா உடைஞ்சு செதறட்டும். உன்னுடைய சேஷபூத்தமாக இல்லாத அந்த வஸ்து இருப்பின், உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபயோகப்படாமல் அந்த வஸ்து இருப்பின், அது யாது எதுவாக வேணா இருக்கட்டும், நானாவேகவே இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய புத்திரதாராதி கலத்ராதிகள் இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தேகமாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பிராணனா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த நான் ஆசைப்படுற எல்லாரும் ஆசைப்படுற இந்த லோகத்தில் இருக்கிற சுகங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் உன்னுடைய சேஷத்துவ வைபவத்திற்கு உட்படாமல் இருந்திருப்பின் அவைகள் விநாசம், சததா விநாசம் யாத்தும், நூத்துக்கணக்கா சுக்கு நூறா போய் உடைஞ்சு செதறட்டும், விநாசத்தை அடையட்டும். இது சத்தியமடியேன்னு இது நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். மதுமதன விஞ்ஞாபனம் இதம், இதுதான் என்னுடைய விஞ்ஞாபனம், இதுதான் பரிகரணீயமான வஸ்து, இதெல்லாம் அபிலஷிதமான வஸ்துவெல்லாம் கொடுக்கிறேன்னு சாதிச்சிரே, பரிகரணீயமான வஸ்து இதுதான். உம்முடைய சேஷத்துவத்துக்கு விருத்தமான வஸ்துவா இருந்ததுனால், அது இந்த காலத்தில் நிறைய பிள்ளைகள் சொன்னத்தை கேட்காத பிள்ளைகளா இருக்கா, எந்த விதத்திலையும் பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகம் இல்லாமல் போயிடுறா, அந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் தான் இங்க ஆள வந்தார் குறிப்பிடுறார். ஒரு அந்த வஸ்து பகவத் கைங்கரியத்துக்கு பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகம் இல்லாத வஸ்து அப்படின்னு என்கிட்ட எந்த வஸ்து, அடியேனாக இருந்தாலும் அடியனுக்கு சேஷபூத்தமான பிராணங்கள், அடியனுக்கு சேஷபூத்தமான தேகம், உமுக்கு சேஷபூத்தமாக இல்லாமல் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம், சுவார்த்தமாகவே இந்த தேகம் பிரவர்த்திக்கும், சுவார்த்தமாகவே பிராணன் பிரவர்த்திக்குமானால் பகவத் கைங்கரியத்திற்கு அனுகூலமாக இந்த தேகம் உபயோகப்படாமல் போயின் வேண்டவே வேண்டாம், ஒரு க்ஷணம் கூட வேண்டாம், இங்கே இருக்க வேண்டாம். எப்படி தன்னுடைய தேகத்தை தன்னுடைய ஆத்மாவே எப்படி சாதிக்கிறார்னா, புத்திரதாராதிகளை பற்றி எவ்வளவு தூரம் வேண்டவே வேண்டாம்னு அர்த்தம். அதாவது புத்திரதாராதி கலத்ராதிகள்லாம் என்னன்னா பகவத் கைங்கரியத்துக்கு சேஷ புத்தளர் தான் இருக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம் அடியன் அப்படின்ட்டார். அப்பேற்பட்ட ஸ்லோகம் இது, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், பாகவத்தால் நன்னா புரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லோகம். அடியனுக்கு பேசுறதுக்கே வாய் இல்லாத ஏதோ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன். ந தேகம் ந பிராணான் நச்ச சுகமசேஷாபிலஷிதம் நச்சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத் பகிர்பூதம் நாத க்ஷணமபி சஹே யாது சததா விநாசம் தத் சத்யம் மது மதன விஞ்ஞாபனமிதம். இப்ப பார்க்கலாம் பாஷ்யத்தை. அதனால ஏவம் இஷ்டம் சர்வம் தாஸ்யாமி அனிஷ்டம் திக கிந்தே நிவர்த்தனீயம் என்று பெருமாள் கேட்க, உமக்கு இஷ்டத்தெல்லாம் கொடுக்குறேன், உமக்கு தேவையில்லாத வஸ்து என்ன சொல்லும் அதெல்லாம் தவிர்த்துடுறேன், உமக்கிட்ட இருந்தா கூட அதெல்லாம் அகத்திடுறேன், என்ன அந்த மாதிரி அகத்த வேண்டிய வஸ்து, உமக்கு பிடிக்காத வஸ்து எது உம அனுவர்த்தனம் பண்ணிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அதை சொல்லும். ஐயோ இந்த தேகம்தான் சுவாமி, கைங்கரியம் பண்ண முடியாம போறதுன்னா இந்த தேகம் பரிடம் தானே அடியேன், பகவத் கைங்கரியம் பண்ண முடியாத இந்த பிராணன் இருந்து என்ன அடியன், பகவத் கைங்கரியத்தை விட்டுட்டு அடியன் நீங்க சுகமா இருக்கணும்னு நினைச்சா அந்த சுகம் எதுக்கு சுவாமி, அடியனே எதுக்கு, கைங்கரியம் பண்ணாத அடியன் எதுக்கு, கைங்கரியம் பண்ணாத இன்னும் எந்த வஸ்து அடியனோட ஒட்டின் இருக்கோ அத்தனையும் எடுத்துருவோம் சுவாமி அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எத்வா பாகவத கடாட்சலப்த ருச்சி விசேஷாத் சபதி சர்வம் விரோதி வர்க்கம் சங்கிரஹேன நிர்திஷ்ய தன் நிவர்த்தி அபியர்த்தயதே. பாகவத கட்டாட்சத்தை முதல் ஸ்லோகத்தில் பிரார்த்திச்சார், அது கிடைத்தது. அது கிடைத்த உடனே ஒரு ருச்சி பிறந்தது இவருக்கு. பாகவத கட்டாட்சம் வந்து சேர்ந்தால் பகவத் கைங்கரியத்தில் ருச்சியானது அதிகமாக உண்டாகும். பாகவத்தாலெல்லாம் கட்டாட்சிக்கணும், பாகவத்தால் இந்த குழந்தையை கட்டாட்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாகவத கட்டாட்சத்தினால அந்த குழந்தைக்கு பகவத் அபிகமன ருச்சி வரும். பகவானை அப்ரோச் பண்ணணும், பகவான் கிட்ட போய் கைங்கரியம் பண்ணணுன்ற ருச்சி அதிகரிக்கும். அந்த ருச்சியினால இப்போ என்ன பண்ணுறார், பூர்வ ஸ்லோகத்தில் பாகவத கட்டாட்சம் கிடச்சிது, அதனால பகவத் கைங்கரியத்தில் ருச்சியானது அபிவிருத்தமாச்சு. சபதி சர்வம் விரோதி வர்க்கம், தனக்கு விரோதி வர்க்கம் எல்லாத்தையும் சங்கிரகேன நிர்தேசிய, இதுதான் சுவாமி தேகம் பிராணன் எல்லா சுகங்கள், நிறைய சொத்து சுகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துக்கிறதுக்கு பின்னாடியே வாழ்டே டைம் மொத்தம் போயிடும். கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரல ஆஃபீஸாக ஓடி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் யார் யாருக்கு பிரித்து கொடுக்கணும் இதெல்லையே போயிடும். அதை மொத்தம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறோமா, கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறோமா, பேலன்ஸ்லாம் இருக்குது, நாளைக்கு என்ன யாருக்கு என்ன கொடுக்கணும் எல்லாத்தையும் இதையே கணக்கு பார்த்துட்டு இருந்தா அதெல்லாமும் விரோதி வர்க்கத்திலேயே வருது. பகவத் கைங்கரியத்துக்கு விரோதியா இருந்தது, அதனால அந்த மாதிரி வஸ்துவும் அடியனுக்கு வேண்டாம்ன்றார். சொத்து சுகம் எதுவும் வேண்டாம், சுகமே வேண்டாம்ன்ற நச்ச சுகம் அசே, எல்லாரும் ஆசைப்படுறது சுகம்தான் இந்த லோகத்தில், அந்த சுகமே வேண்டாம். நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம், என் கூட இருக்கிற வாழ்லாமும் சுவாமின்னு ஆசைப்படுவா, அவளே வேண்டான்னா அந்த சுகம் இருக்கு, அவளே வேண்டாம் அடியனா இதெல்லாம் ஆசைப்பட்டுதான் என்கிட்ட இருக்கா வாழலன்னா அவளே வேண்டாம்னுட்டார். அடுத்தது நச்ச ஆத்மானம் நாச்ச அந்நிய கிமபி தவ சேஷத்துவ விபவம், அதனுடைய நிவர்த்திய சங்கிரகேன விரோதி வர்க்கம் மொத்தத்தையும் இங்கே சேர்த்துட்டார் இந்த ஸ்லோகத்தில். அதுதான் முதல் பாதத்திலேயே இதெல்லாம் பகிர்பூத்தமா இருந்தா அது விரோதி வர்க்கம், பகவத் கைங்கரியத்துக்கு பகிர்பூத்தமா இருந்தா இவ்வளவும் விரோதி. அப்படின்னா பகவத் கைங்கரியத்தில் எவ்வளோ அபிருச்சி இருக்கு பாருங்க. அசேஷாபிலஷிதம் இத்தியேதத்து தேகாதிஷு சர்வேஷ்வன்வேதி, இதெல்லாம் எல்லாரும் ஆசைப்படுறது அசேஷாபிலஷிதம் தேகம், அசேஷாபிலஷிதம் அபிலஷிதா பிராணாஹா, அசேஷாபிலஷிதம் சுகம், அசேஷிதா அசேஷாபிலஷிதா ஆத்மா, அந்யத் கிமபி அப்படின்னு எல்லாமே எல்லாரும் ஆசைப்படுறது தானே சுவாமி. சகஜமாக நன்னா தேகம் நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுவா, பிராணன் சமமாக அது பிராணாபானாதிகள்லாம் சரியா வேலை பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவா, இந்திரியங்கள்லாம் பிராணசப்தத்தினால இந்திரியங்கள்லாம் அர்த்தம் இந்திரிய பாட்டவத்தை ஆசைப்படுவா, கண்ணு சரியா பார்க்கணும் காது சரியா கேட்கணும், யாருக்கு தான் ஆசை இல்லை, எதுவுமே இதை மொத்தம் விரோதி வர்க்கம் சுவாமின்னு அப்படி கணக்கு இது உம்முடைய கைங்கரியத்துக்கு உபயோகப்படவில்லை என்றால். அசேஷாபிலஷிதம் இத்தியேதத் தேகாதிஷு, முதல்ல ஆரம்பிச்சன தேகம் தேகாதிஷு சர்வேஷு அன்பேதி அந்யேஷாம் சுகார்த்தத்வாத் பிரதான பூதே சுகமாத்திரே வாம். அப்போ இல்லைன்னா சுகம் அசேஷாபிலஷிதம் சுகத்தில் மட்டும் அன்வயிச்சுக்கலாம், ஏன்னா ஏன் அப்படின்னார், அந்த தேகமோ பிராணனோ அதெல்லாமும் சுகத்துக்கு தானே, சுகத்துக்காக தானே இருக்கு இதெல்லாம். அதனால இது ஒன்றிலேயே சேர்த்தாலும் போறோம், அசேஷாபிலஷித்தம் சுகம்னு அங்க சேர்த்துட்டாலே போரும், மற்றதெல்லாம் சேர்க்கணும்னா அவசியம் இல்லை, இன்னும் அர்த்தம் சொல்லலாம்னு எத்வா பக்ஷம் சாதிச்சா. எத்வா அப்படின்னு எத்வான்னு என்ன அர்த்தம், இந்த அர்த்தமாவது எடுத்துக்கலாம் இல்லைன்னா இன்னொரு அர்த்தமாவது எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி தேகம்னு என்ன பிரார்த்திச்சார், நிவர்த்தனீயம் கிம்னு பெருமாள் கேட்க இதை பிரார்த்திக்கிறார். அதனால் பெருமாள் இதை கேட்டார், உனக்கு நிவர்த்தனம் பண்ண வேண்டியது என்னன்னு அப்ப கேட்டார், இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் சொல்றார். பாகவத கட்டாட்சம் கிடைத்த பிறகு அந்த பாகவத கட்டாட்சத்தினால் ஏற்பட்ட ருச்சியினுடைய ஒரு ஒரு ஆதிக்கத்தினாலே, ருச்சி விசேஷமான ருச்சி ஏற்பட்டதனாலே, ருச்சி விசேஷாத்து சபதி சர்வம் விரோதி வர்க்கம் சங்கிரகேன நிர்திஷ்ய, என்ன இந்த கேள்வி கேட்பாரான்னு பார்த்துட்டு இருந்தா மாதிரியாக அப்படின்னு அர்த்தம். பா இதை கேட்பாரான் தானே பார்த்துட்டு இருந்தேன், ஒரே லைன்ல கிட்டு கிட்டு கிட்டுன்னு வருது பாருங்க ஸ்லோகம், அதேஹம் நப்ரானான்னு என்னடா இதை கேட்பாரான் தான் எதிர்பார்த்துட்டு இருந்த. அதனால சபதி சர்வம் விரோதி வர்க்கம் சங்கிரகேன நிர்திஷ்ய தன் நிவர்த்தி அபியர்த்தையத்தை, அதுக்கப்புறம் இந்த அசேஷ அபிலஷித்த அபிலஷித்தம்ன்ற சப்தத்தை எல்லாத்தோடையும் சேர்க்கலாம் இல்லைன்னா சுகத்தோட மட்டும் சேர்க்கலாம்னு ரெண்டு அர்த்தம் சாதிச்சான். சுகமாத் அந்நேஷாம் சுகார்த்தத்வாத்து பிரதான பூத்தே சுகம், இதுவும் சுகம், தேகமும் சுகத்துக்கு தான், பிராணனும் சுகத்துக்கு தான், ஆனா முக்கியமான சுகம் எதுனா இதான் அசேஷாபிலஷித்தம் சுகம். அது எல்லாரும் ஆசைப்படுற சரீராதிகளால ஏற்படுற பிராணாதிகளால ஏற்படுற சுகம் இருக்கே அதை முக்கியமாக வச்சுட்டு அந்த சுகத்திலேயே அன்வைச்சுக்கலாம். அசேஷாபிலஷித்தம் ஒன்லி சுகத்துல அன்வைச்சுக்கலாம். ஆத்மானம் ஸ்வஸ்வரூபம், ஸ்வஸ்வரூபத்தையே சொல்லிட்டு வேண்டாம், இந்த ஸ்வரூபமே இருக்கணும். அது ஆசுர பிரகிருதிகளை பத்தி சாதிக்கச்ச பகவத்கீதையில ஆசுராளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அவளுடைய ஆத்மநாசம் சாதிக்கிறார், அவளுடைய ஆத்மாவே நாசமாறுதுன்னு சாதிக்கிறார். அந்த 16வது அத்தியாயம், அந்த 16வது அத்தியாயத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு நாசம் உண்டா இப்படி சொல்கிறாரேன்னு கேள்வி கேட்டுன்னு தாத்பரிய சந்திரிக்கையிலையும் மறுபடியும் யதா அவன் முன்னேற முடியாத அளவுக்கு அவனுடைய நாசமானது அமையிறது அப்படின்றது தாத்பரியம். திரும்பி ஏந்திருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஆசுராளுக்கு ஒரு நாசத்தை சொல்கிறார். இந்த மாதிரி இந்த ஆத்மா வந்து பகிர்பூத்தமாக தன்னை பகிர்பூத்தமாக நினச்சி சேஷத்துவ பெருமாளுடைய சேஷத்துவ வைபவம் இருக்கே அதுக்கு என்ன சேஷத்துவ வைபவம்னால் பகவத் சேஷபூத்தம் இல்லாத ஒரு வஸ்துவே லோகத்தில் கிடையாது, எந்த வஸ்துவுமே பகவத் சேஷபூத்தம் தான், இல்லைன்னா அதுக்கு அஸ்தித்வமே கிடையாது, அதுக்கு ஒரு பேரே இருக்காது. அப்படி ஒரு பேர் நாம ரூபாதிகள்லாம் நாம ரூபம் ச பூதானாம் கிருத்தியானாம் ச பிரபஞ்சனம் வேதசப்தேபியேவாதோ தேவாதீனாம் சக்கார சகா அப்படின்னு தேவதைகளுக்கு மட்டும் இல்லை ஆதி சப்தத்தினால அசுராளுக்கெல்லாம் கூட நாம ரூபானதிகளை சிருஷ்டிச்சது பெருமாள் தான். அப்படி இருக்கச்ச ஆவாள் ஆசுராள் பெருமாளே இல்லைன்னு நினச்சின் போனாள்னா அவா அந்த பகவத் சேஷத்துவ வைபவத்துக்கு பகிர்பூத்தாளா ஆயிடுறா, தானே தன்னை பகிர்பூத்தாளா ஆக்கிக்கிறா. அப்போ அவளுக்கு என்னடா ஆத்மநாசம் தான் சொல்லிட்டு இருக்க, அதனால இங்கேயும் பிரார்த்திக்கிறார் ஆத்மாவே நாசமாகட்டும். புத்திரமித்ர கிரக க்ஷேத்ராதிகம் தூரதா நிரஸ்தமித்யபிப்ராயேன நான்யத் கிமபி இதி, ஆத்மாவையே வேண்டாம் ஸ்வஸ்வரூபத்தையே வேண்டான்னுட்டார்னா புத்திர தார கிரக க்ஷேத்திரத்தில் புத்திரமித்ர கிரக க்ஷேத்ராதிகளை என்னன்னு நினைப்பார், அதுவும் வேண்டாம் தான் நினைப்பார்னு தாத்பரியம். கைமுத்திய நியாய சித்தம்ன்றா தன்னையே வேணான்ட்டார்னா பகவத் பகவத் கைங்கரியத்துக்கு பகிர்பூத்தமா அடியன் இருந்தேன்னா அடியனும் இருக்கக்கூடாது, சததா விநாசம் அப்படின்றதுல சேர்த்துடணும் சுவாமின்னு அப்படின்னு சொன்னவர். இந்த புத்திர மித்ராதிகளையா கன்சிடர் பண்ணாம இருக்க போ, அதையும் சேர்த்து தான் நாசம் அபிப்பிராயப்படுறாருன்றதுக்காக இத்தி அபிப்பிராயனாக அது கைமுத்திய நியாய சித்தம்னு நான்யத் கிமபி இதி, அதுதான் நான்யத் கிமபி, இது ஆத்மாவே வேணான்ற வேற என்ன சுவாமி ஆசைப்பட போறேன், பிள்ளை குட்டிகள் எதுவுமே வேண்டாம் சுவாமின், அது இல்லாமல் பகிர்பூத்தமா இருந்தா சேஷத்துவ வைபவத்துக்கு பகிர்பூத்தமா இருந்தா வேண்டாம், சேஷத்துவ வைபவம்ன்றது தான் அப்படின்னு என்ன சொன்ன மாதிரி லோகத்துல சேஷபூத்தம் இல்லாத ஒரு வஸ்துவே கிடையாதுன்ற அளவுக்கு அசேஷ சிதசித் வஸ்து சேஷபூத, அசேஷ சிதசித் வஸ்துகளும் பகவானுடைய சேஷமான வஸ்துக்கள், அசேஷ சிதசித் விசிஷ்டம் பிரம்மைக்கமேவ தத்துவம்னு சாதிக்கிறார். பிரம்மமானது அசேஷ சித்து அசேஷ அச்சித்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தாவாக இருக்கக்கூடிய தத்ர சேஷத்துவ விபவாத் பகிர்பூதம் த்வச்சேஷத்துவ பலபூத கைங்கரியாக்கியம் சமிர்தேகே அனுபயுக்தமித்யர்த்தஹா. எவ்வளோ அழகாக எழுதுறார் பாஷ்யம். சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தை இப்படி சேவிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. எப்படின்னா சேஷத்துவ விபவாத் பகிர்பூதம்னா என்னது? த்வச்சேஷத்துவ பலபூத, உன்னுடைய சேஷத்துவம் எங்கே போய் முடியணும்னா கைங்கரியத்தில் போய் முடியணும். அதுதானே சேஷத்துவம். வெறும் சேஷத்துவம் இருக்குது சேஷத்துவம் இருக்குன்னு ஒருத்தன் வெறுமை பகவத் சேஷபூத்தன்னு உட்காந்து தியானம் பண்ணிட்டு உட்காண்டிருந்தான்னா, கிரியாவான்ச பண்டிதஹா என்ற கிரமத்தில் பகவத் சேஷபூதத்துவம் இருந்ததுன்னா அது அத்வைத்திகள்லாம் இருக்கா, நிறைய பேர் இருக்கா, குணங்கள் கிடையாதுன்னுட்டா உட்காந்து வெறுமை தியானம் பண்ணுறா. எதை தியானம் பண்ணுவா? நிர்குணமான வஸ்து எப்படி தியானம் பண்ண முடியும்? ஆனால் வெறுமை உட்காந்து தத்துவமசி தத்துவமசின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, கைங்கரியத்தில் போய் ஈடுபட்டாதான் ரிசல்ட் ஓரியன்டாக தான் இருக்கணும் எல்லாமே. இப்போ வாசிக்கிறோம் கேட்குறோன்னா அது ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். த்வச்சேஷத்துவ பலபூத கைங்கரியாக்கிய சமிர்தேகே, கைங்கரியம்தான் சமிருதி. கர்மாவனுடைய சமிருத்தினா என்னன்னா அது வந்து பகவத் கைங்கரியம் நினச்சிட்டு கர்மா பண்ணணும். அதோ நானும் திருவாராதனம் பண்ணேன்னு பண்ணாக்க பிரயோஜனம் இல்லை. அது பகவத் கைங்கரியம்னு நினச்சி பண்ணணும். த்வச்சேஷத்துவ பலபூத, அதுதான் உன்னுடைய சேஷத்துவத்துக்கு பலன். சேஷத்துவம் அல்லியன் சுவாமி அடியன் பகவத் சேஷபூத்தன் தெரிஞ்சுட்டு இருக்கேன், தெரிஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லைப்பா கைங்கரியம் பண்றியா அப்படின்னா அந்த கைங்கரியம் அது கைங்கரியாக்கிய சமிருதி இருக்கே அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய சமிருதி. ஸ்ரீ வைஷ்ணவாள் சங்கையில சமிருதி பாரு. எங்கள் ஊரில் ஸ்ரீ வைஷ்ணவ சமிருதி இருக்குன்னா ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் கைங்கரியம் பண்றாளா? அப்பதான் ஸ்ரீ வைஷ்ணவ சமிருதி. பெருமை ஸ்ரீ வைஷ்ணவால் சங்கியக்கு இருந்தால்னா அதெல்லாம் கொண்டு வராதேன். அந்த மாதிரியாக கைங்கரியாக்கிய சமிருதேகே அனுபயுக்தம் இத்தியர்த்தா, அதுக்கு உபயோகம் இல்லாமல் இருக்கிற எந்த வஸ்துவும் நான் யத்கிம் அபி நகி விஸ்வபதே ரசேஷபூதம் கிஞ்சித் கதாச்சித் சம்பவதி. விஸ்வபதியான பெருமாளுக்கு விஸ்வம்னா எல்லாம் அர்த்தம், விஸ்வம்னா உலகம்னு ஒரு அர்த்தம், விஸ்வம்னா எல்லாம் அர்த்தம், சர்வ விஸ்வ அப்படின்னு சர்வசப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் விஸ்வசப்தத்துக்கும் உண்டு. நகி விஸ்வபதேஹே சேஷபூதம், அவருக்கு சேஷபூதம் இல்லாத ஒரு வஸ்து கதாச்சித் சம்பவதி நகி சம்பவதி. இங்கே அவருக்கு சேஷபூதம் இல்லாத ஒரு வஸ்து இந்த லோகத்தில் கிடையவே கிடையாது. நாத சப்தேன சர்வ விசேஷித்வமாகாம், சர்வசேஷித்வமாகாம். நாதன்றதுனால நாதன என்ன அர்த்தம்னா நாதனீயஹா, எல்லாரும் யாருண்ட போய் பிரார்த்திக்கணுமோ அப்படி பிரார்த்திக்கப்பட வேண்டியவன். எல்லாரும் அசேஷசிதசித் வஸ்துக்களுக்கும் அவன்தான் தலைவன். அதனால சர்வசேஷித்வம் அர்த்தம், சர்வ வஸ்து நிரூபித சர்வ வஸ்து நிஷ்ட சேஷத்துவ நிரூபித சேஷித்வான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாத சப்தேன சர்வசேஷித்வமிக விவக்ஷிதம் க்ஷணமபி சஹே இத்தியேதத் ந தேகம் இத்தியாதோ சர்வத்ரயோஜ்யம் க்ஷணமபி சஹே ந தேகம் க்ஷணமபி சஹே ந பிராணான் க்ஷணமபி சஹே ந ச சுகமசேஷாபிலஷிதம் க்ஷணமபி சஹே ந சாத்மானம் க்ஷணமபி சஹே நான்யத் கிமபி க்ஷணமபி சஹே என்று ஒவ்வொன்றிலையும் இந்த ந தேகம் இத்தியாதிகள் நசஹேவோட சேர்த்துக்கணும்னு சாதிக்கிறார். க்ஷணமபி சஹே இதி ஏதத் ந தேகம் இத்தியாதவு சர்வத்ரயோஜ்யம். எப்படி சுலபமாக சாதிக்கிறார்? சம்ஸ்கிருதம் ரொம்ப சுலபம், கேட்டுட்டே இருந்தால் வரக்கூடிய பாஷை. ஆத்மாபி எல்லாம் பசங்கள்லாம் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு சொல்கிறது, அதோட நிறுத்திடுறதுகள் டென்த்துக்கு அப்புறம் வாசிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தான் சாஸ்திர கிரந்தங்கள்லாம் வாசிக்கணும்னா அப்புறம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏதோ லௌகிக வித்தியில் போய்ட்றா, நான் டென்த்தில் சம்ஸ்கிருதம் எடுத்துட்டேன், டென்த்தில் சம்ஸ்கிருதம் எடுத்துட்டேன். நம்ம வித்வான்கள் யாருனா வித்வான்கள் சம்ஸ்கிருதத்தை பற்றி பேசினா சம்ஸ்கிருதம் பேசினா நான் கூட டென்த்தில் எடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு லெவல் இல்லை பேசுகிறதுக்கு. பேசுகிறா நம்மளும் பாவம் ஆவா, தனிக்காளாக இருக்கா, என்ன பண்ணுறது சார் அப்படியா சுவாமி அப்படின்றோம். இல்லை இந்த சம்ஸ்கிருதம் எங்கே அந்த சம்ஸ்கிருதம் எங்கேன்னு அவளே பார்க்கணும். ஆத்மாபிமான அர்ஹதையா துஸ்தியஜ பரிகிரகசிய தேகாதேகே பிரம்மாதிஸ்தாவராந்த சர்வாபேட்சித பிரபூதஸ்ய அல்பஸ்ய வாசுகஸ்ய தத்போக்துஹூ ஆத்மார்த்தே பிருத்திவீம் தியஜேதிதி ஸ்வேதர சகல பரித்யாகேனாபி பரிகிராஹ்யஸ்ய ஆத்மனஹம் ததனுபந்தி ஐஸ்வர்யாதேரபி பிரத்யேகமசஹ்யத்வத்யோதனாய நஞ்சு பிரயோக ஆவர்த்திஹி. ஒரு தடவை நஞ்சு பிரயோகம் பண்ணிருந்தாலே போர்மே சுவாமின் நன்னிட்டு ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியா சொல்லணுமா? ந தேகம் ந பிராணான் நச்ச சுகமசேஷாபில நச்ச ஆத்மானம் நான்யத்தி அபி தன நகாரம். மூணு நாலு அஞ்சு நகாரம் சொல்றார். ஒரு நகாரத்தாலேயே காரியம் ஆறா மாதிரி ஸ்லோகங்கள் பண்ண முடிய சந்தர்ப்பத்தில் இத்தனை நகாரம் போட்டாரே நர். அதுக்கு பதில் சாதிக்கிறார், ஆத்மாபிமான அருகதையா துஸ்தியஜ பரிகிரஹஸ்ய. அதாவது நான் நானுன்னு ஒரு அபிமானம் இருக்கு, அந்த அபிமானம் தான் என்ன பண்றது, இந்த புத்திரன் பத்னி தேகம் பிராணன் சுகாதிகள் சொத்துகள், சுகம்னா சொத்துக்கும் அது உபலக்ஷணம், சொத்து தானே சுகத்தை தரது, அது எல்லா க்ஷேத்ராதிகள் புத்திர தார கிரக க்ஷேத்திரம் புத்திர மித்ர கிரக க்ஷேத்திரம்னு அவர் சாதிச்சார். இந்த வஸ்துக்கள் எல்லாம் என்னடான்னா துஸ்தியஜமான ஒரு பரிகிராஹிய புத்தி இருக்கு, விட முடியாத அளவுக்கு எந்துன்னு சொல்ற அந்த அபிமானத்தினால ஆத்மாபிமானத்தினால ஒரு புத்தி இருக்கு. அது எதில் இருக்குன்னா தேகத்திலையும் இருக்கு, அப்புறம் பிரம்மாதி ஸ்தாவராந்த சர்வ சர்வாபேட்சித்த இது இந்த தேகாதிகளில் ந தேகம்னு ஆரம்பிச்சு தேக பிராண சுக ஆத்ம புத்திர மித்ர கிரக க்ஷேத்ராதிகளில் பிரம்மாதி ஸ்தாவர பரியந்தம் எல்லாருக்கும் எந்துன்ற ஒரு அபிமானம் இருக்கு. ஏதோ ஒரு அது அதிக சுகமாக இருக்கட்டும், பிரம்மாவுக்கு நம்மளுக்கு அல்ப சுகமாக இருக்கட்டும், இருந்தாலும் அதில் தந்துன்னு ஒரு தன் எனக்கு கிடைக்கிற சுகம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அந்த போக்தாவுக்கு. அப்படி அந்த அது பிரபூதசிய அல்பசியவா சுகசிய தத் போக்துஹு தத் போக்துஹு, அதை அனுபவிக்கிறவன் இருக்கானே அவன், அவனுக்கு என்னடா தோன்றது, ஆத்மா அர்த்தையே பிருத்திவீம் தியஜேதிதி ஸ்வேதர ஸ்வேதர சகல பரித்யாகேனாபி பரிகிராஹ்யஸ்ய ஆத்மனஹாம். தன்னை ரட்சிக்கணும்னா எல்லா வஸ்துக்களையும் விட்டுள்ளான்னு இருக்கு. ஆத்மார்த்தே பிருத்திவீம் தியஜேத், ஆத்மாவை ரட்சிக்கணும்னாக்க உனக்கு இருக்கிற நிலபுலாதிகளெல்லாம் கூட விட்டுள்ளாம், ஆத்மாவை தான் ரட்சிக்கணும்னு இருக்கு. அப்பேற்பட்ட ஆத்மாவே வேணான்றார் இப்போ இந்த இடத்துல இருக்கட்டும். ஆத்மார்த்தே பிருத்திவீம் தியஜேதிதி ஸ்வேதர சகல பரித்யாகேனாபி பரிகிராஹ்யமான இந்த ஆத்மாவிற்கே அது கணக்க ஆத்மனஹா ததனுபந்தி ஐஸ்வர்யாதே இருப்பி, அதுக்கு அதோட சேர்ந்த ஐஸ்வர்யாதிகள் எல்லாமே ஒவ்வொன்றும் அசஹ்யம்தான் சுவாமி நடிகனுக்கு, பிரத்யேகம் அசஹ்யத்துவம் ஒவ்வொன்றும் அசஹ்யம். எத்யபி ஆத்மாவுக்காக எதை வேணா விடலாம்னு சொல்லியிருந்தா கூட அந்த ஆத்மா கூட அடியனுக்கு அசஹ்யம்தான் சுவாமினோ, அது உமக்கு அது அப்படி அப்படி ஆத்மாவை எப்படியாவது பிருத்திவியாவது உத்தி வித்து ஜலம் நல்ல பலன்களை வித்தாவது ஆத்மாவை காப்பாத்துன்னு சொல்லியிருந்தா கூட அந்த ஆத்மாவே பகவத் சேஷபூதம் இல்லைன்னு ஒரு எண்ணம் இருப்பின் அது சததா விநாசம் தத் உபைத்து, அது விநாசத்தை அடையட்டும். ஐஸ்வர்யாதிகளும் வேண்டாம், ஆத்மாவே வேண்டாம்னா அதோட சேர்ந்த ஐஸ்வர்யங்கள் என்ன, புத்திர பத்னி இத்தியாதிகள்லாம் வித்தாதிகள்லாம் வேண்டாம் சுவாமி, பிரத்யேகம் ஒவ்வொன்றும் அசக்கியமா இருக்கும். அதாவது நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடிக்கணும்னு பிராத சங்கிரக பிராத பிராத்தரனுசந்தேய காரிகையில சாதிக்கிறார் பாருங்க, அந்த மாதிரி ஐயோ இந்த மாதிரியா ஒரு வஸ்து எனக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கணும். பிரத்யேகம் அசஹ்யத்துவ யோத்தனாய நஞ்சு பிரயோக ஆவர்த்திஹி, நஞ்சு பிரயோகத்தை நகாரத்தை ஆவர்த்தி பண்ணியிருக்கார் ஒவ்வொன்றிலையும். இல்லைன்னா ஒரு தடவை சொல்லி உள்ள ஆனா ஒவ்வொன்றிலையும் அந்த அந்த அந்த கர்ஹத்து கர்ஹிய புத்தி வரணும், ஐயோ எனக்கு வேண்டாம் சுவாமி இந்த மாதிரி ஒரு வஸ்துவா எனக்கு வேண்டாம். அத்த யஸ்த்வயா சஹ சஸ்வர்கம் நிறையோ யஸ்த்வயா வினாம் ந தேவலோகாக்ரமணம் நாமரத்வமஹம் வ்ரணே ஐஸ்வர்யாம் வாபி லோகானாம் காமயேன த்வயா வினாம் ந ச சீதா த்வயா ஹீனாம் ந சாஹமபி ராகவ முஹூர்த்தமபி ஜீவாவஹம் ஜலான்மத்ஸ்யா விபோத்ருதௌ நஹி மே ஜீவிதேனார்த்தஹ நைவார்த்தைர்ன ச பூஷணைஹி வசந்தியா ராட்சசீ மத்யே வினாராமம் மகாரதம் இத்தியாதிசூக்த பிரகாரஹானுசந்தேயாம். இந்த மாதிரி யாரனா முன்னியே வேண்டான்னு சொல்லியிருக்காளா சுவாமி? இந்த மாதிரி ஆள வந்தால் சாதிக்கிற மாதிரி உம்முடைய கைங்கரியத்திற்கு பகிர்பூதமான இந்த வஸ்துக்கள் எனக்கு வேண்டாம் என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்பதற்கு பிரமாணம் அனுசந்திக்க பிரமாணத்தை இங்கு அருளுகிறார். எஸ் துவயா சஹசஸ்வர்கஹாம், உன்னோட இருந்தால் அது எனக்கு ஸ்வர்க்கம், நீ இல்லாமல் இருந்தால் அதுதான் எனக்கு நரகம். எஸ் துவயா சஹசஸ்வர்கஹாம் நிறையோ எஸ் துவயா வினா நிறையான நரகம். நதேவலோகாக்கிரமணம் நாமரத்வமகம் ரிணே, நான் தேவலோகத்தை ஆக்கிரமிக்க வேண்டும், இந்திரனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. நான் ஒரு அமரனாக ஆக வேண்டும், தேவனாக ஆக வேண்டும் என்றும் ஆசைப்படவில்லை. ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமையே நத்வயா வினாம், நீ இல்லாம எனக்கு எந்த ஐஸ்வர்யமும் வேண்டாம் அப்படின்னு சாதிச்ச சீதை லக்ஷ்மணர்கள் வச்சனம். இப்ப லக்ஷ்மணர் சாதிக்கிறார், நச்ச சீதா துவயாஹீனா நச்சாஹமபி ராகவ, சீதையோ நானோ நீ இல்லாமல் முகூர்த்தமபி ந ஜீவா மகா, ஒரு க்ஷணம் கூட எங்களால இருக்க முடியாது. ஜலான்மத்ஸ்யா விவோத்ருதௌ, ரெண்டு மீனை எடுத்து ஜலத்திலேந்து வெளியில போட்டா எப்படி தப்பிக்காதோ அந்த மாதிரிதான் சீதையும் நானும் என்று லக்ஷ்மணன் சாதிக்கிறார். நஹிமே ஜீவிதே நார்த்தோ நைவார்த்தைர்ன சபூஷணைஹி வசந்தியா ராட்சசி மத்தியே வினாராமம் மகாரதம், எனக்கு எதுக்கு இந்த ஜீவிதம்? நஹிமே ஜீவிதேனார்த்தஹா, எனக்கு இந்த ஜீவிதத்தினால பிரயோஜனமே இல்லை. நைவார்த்தைர் நச்சபூஷணைஹி, எனக்கு என்ன தன சொத்துக்கள் இருந்தாலும் ஆபூஷணங்கள் இருந்தாலும் இவைகளால் ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை. பகவான் ராமர் தொட்டு அனுபவிக்காத ஆபூஷணங்கள் எனக்கு எதுக்கு? பகவான் அவரோட இருந்தால், ராமரோட இருந்தால் நான் இருக்கணும், இல்லைன்னா நான் எதுக்கு இருக்கணும்? வசந்தியா ராட்சசீர், ராட்சசி மத்தியே, இந்த ராட்சசிகள் நடுவில் வாழ்கிற வாழ்க்கை, அதுவும் ராமன் இல்லாமல் வாழும் வாழ்க்கை. ராமம் மகாரதம், அந்த மகாரதனான ராமன் இருக்கானே, அவன் இல்லாமல் ஒரு விதமான பிரயோஜனம் நஹிமே என்று சாதிக்கிறான். அதெல்லாம் இங்க அனுசந்தானம் பண்ணணும், அப்பதான் ஆள வந்தார் எதுக்கு சாதிக்கிறார் அப்படின்றது புரியும். ஏவம் அசஹ்யத்வாதேவ, இப்படி சகித்து கொள்ள முடியாதது. பிராணனை சகிச்சுக்க முடியாது, ஆத்மாவை சகிச்சுக்க முடியாது, தேகத்தை சகிச்சுக்க முடியாது, பரிடனா தெரியும். ஏவம் அசஹ்யத்வாதேவ தேஷாம் அத்தியந்த நிவர்த்திஹி காரியாம், அதனால அசஹ்யமா இருக்கிறதுனால இதை அவசியம் என்னை விட்டு நீக்க வேண்டும். நீ கேட்டதுனால ஸ்பஷ்டமா சொல்லிட்டேன், நீர் கேட்டர்லியா என்ன கேட்டதெல்லாம் கொடுத்துடுறேன், வேண்டாது என்ன இருக்கு அதை நிவர்த்தி பண்ணணுமேனு கேட்டர்லியா, அதனாலதான் சாதி சொல்றேன். தேஷாம் அத்தியந்த நிவர்த்தி காரியா இத்தியபிப்பிராயணாக யாது சததா விநாசம் இது, இது நூத்துக்கணக்காக சுக்கு நூறாக ஆகட்டும். நிரவயவசிய நித்தியசியாத்மன சததா வினாச பிராப்திய யோகாத், நித்தியமான வஸ்துக்கு நிரவயவமான நித்தியமான வஸ்துவான ஆத்மா எப்படி நூத்து சுக்கு நூறா போகும் என்று கேட்டால், கைங்கரிய விருத்த அவஸ்தா நிவர்த்தனமே வாத்திர விவக்ஷிதம். அவனை ஆத்மா நாசமாட்டும் தாத்பரியம் இல்லை சுவாமி, ஆனால் அது கைங்கரிய ருச்சியோட இருக்கட்டும். கைங்கரிய விருத்த அவஸ்தா நிவர்த்தனம், கைங்கரியம் இல்லாம அது இருக்கிறத காட்டிலும் அது போயிடலான்னு என்ன அர்த்தம்? கைங்கரியம் இருக்க மாதிரி பண்ணும் சுவாமின், இது அவருக்கு தெரியும். பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சா கூட பெருமாள் என்ன பண்ணும்னு, இது எல்லாம் உன்னுடைய சேஷபூத்தமான ஒரு வஸ்துவாகவே உனக்கு அமையட்டும், உன்னுடைய புத்திரனா அவனும் அதே மாதிரி திருவாராதனம் பண்ணணும், சேஷபூத்தமாக தன்னை நினைக்கணும். உம்மை விட்டு கிரகாதிகள்லாம் பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்ட்டு அதில் நியாச தசகத்தில் பிரார்த்திக்கிற மாதிரி, என்னை அப்பே என்னை ஆசிரியிச்ச எல்லா வஸ்துக்களும் பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தி, சேத்தனா அச்சேத்தனாதி வஸ்துக்கள் எல்லாம் பகவத் கைங்கரியத்துக்கு அனுரூபமாக இருக்கணும், இல்லைன்னா அதெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. நிரவயவசிய நித்தியசிய ஆத்மன சததா விநாச பிராப்தி அயோகாத், இல்லைன்னா நித்தியமான ஆத்மா எப்படி நூற்று சுக்கு நூறா போகும்? அதனால என்ன தாத்பரியம் என்னன்னா, அதை கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கைங்கரிய அவிருத்தமான கைங்கரிய விருத்தமான அவஸ்தையிலேருந்து நிவர்த்தி பண்ணி கைங்கரிய அவிருத்தமா அதை மாத்திக்கும், கைங்கரியத்துக்கு அனுகூலமாக. நனு சர்வேஷு அசம்பாவித அர்த்தத்வாத்து அகிருதயமே தத் வாக்கியம் இத்தியத்ராஹ தத் சத்தியம் இதி. என்ன இப்படி அமங்கலமா பேசுறாரு, எல்லாம் விநாசத்தை அடையட்டும்னுட்டு இப்படிலாம் பேசலாமா சுவாமின்னு அப்படின்னா, நானும் சர்வேஷு அசம்பாவிதார்த்தத்வாத்து, இது எல்லாத்துலையும் சம்பவிக்கவே சம்பவிக்காது, இந்த மாதிரி நாசம் ஆகணும் அது ஆகணும் இதாகணும்னு பிரார்த்திக்கிறீரே, இந்த மாதிரிலாம் ஒரு பிரார்த்தனை உண்டா? அகிருதயம் அகிருதயம் ஏத்தது என்ன இது, இது வந்து நல்ல ஹிருதயம் இருக்கிறவாள் பிரார்த்திக்கிறதா சுவாமி இது அப்படின்னு. தத் சத்தியம் இது இல்லை சுவாமி, நான் சத்தியமாக பிரார்த்திக்கிறேன். நகி துவதன்யா ஈதிருஷ பிரபல விரோதி நிவர்த்தனக்ஷமஹா, ஒன்னை தவிர வேற யாராலையும் இந்த விரோதி தத்துவங்களை விரோதி இல்லாம பண்றது கஷ்டம் சுவாமி. விரோதி நிவர்த்தனம்னா என்ன அர்த்தம், விரோதியை ஒழிக்க கூடாது இல்லையா, விரோதியா இருக்கிறத ஒழிச்சுட்டு அனுகூலமா பண்ணிடுமே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நகி துவதன்யஹா ஈதிருஷ பிரபல விரோதி நிவர்த்தனக்ஷமஹா இதி சூச்சயதி மதுமதன, ஏற்கனவே மதுன்ற அசுரனை அழிச்சவராச்சே, இப்படி எனக்கு எதிரியாக இருக்கிற வஸ்துக்களில் எதிரித்தன்மையை போக்கடித்து எதிரியாக இருக்கும் நிலையை போக்கடித்து அவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கைங்கரியத்திற்கு அனுகூலமாக ஆக்கிக் கொள்ளும் சாமர்த்தியமுடையவர் நீரன்றோ என்று தாத்தம். பூர்வம் ஷிணு விஜாபனமேகம் இத்தியுக்தம், மின்னியே சொன்னார் ஷிணு விஜாபனமேகம் அக்ரதஹ என்று சாச்சம். தத்வதிதமபி தயனீயத்வானுபந்தி விஜாபனமித்யாஹ, தயையினால தயனீயன் அப்படி என் தயனீயனான ஸ்திதியில இருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தயனீயத்துவ அனுபந்தி, அந்த தயனீயத்துவத்துக்கு சேர்ந்த விஜாபனம். அப்படின்னா அர்த்தம் உம்மகிட்ட உம்முடைய தயைக்கு பாத்திரமானவன் அடியேன்றதுக்காக இந்த பிரார்த்தனை விஜாபனம் மித்யா விஜாபனம் இதம், இதம் விஜாபனம் கீதிசம் விஜாபனம், எல்லாத்தையும் நாசமாக்கணும்னு அர்த்தம் இல்ல சுவாமின், உமக்கு நாசமாக்கிறதுக்கு நீர் சரி பண்ற சாமர்த்தியம் உடையவரான படினால, அகடித்த கட்டண சாமர்த்தியம் உடையவரான படினால, இந்த வஸ்துக்கள் எல்லாம் பிரார்த்திச்ச வஸ்துக்களினுடைய நாசத்துல ஏதா திருப்தி பணிகொள்ளக்கூடிய வஸ்துக்கள் இருந்ததுன்னா அதை திருப்தி பணிகொள்ள வேண்டியதுதானே உகந்தது, அதுக்கு சேஷபூத்தமான வஸ்துவா அதை மாத்திர சாமர்த்தியம் உமக்கு தானே உண்டு, அதனால பிரார்த்திக்கிறேன். ததிதம் விஜாபனம் சத்தியமிதி சமானாதிகரண்யம் வா சமானாதிகரணம் வாம், ததிதம் விஜாபனம் சத்தியம் விஜாபன சப்தத்தோட சமானது ததிதம், இது வந்து நான் சொன்னதெல்லாம் விநாசம் பண்ணிடும் சுவாமி, இது சத்தியம் அர்த்தம் இல்ல, என்னுடைய விஜாபனம் மதுமதன விஜாபன விதம் சத்தியம் அர்த்தம், அங்க சேர்த்துக்கணும். விஜாபினம் இது கேச்சித் பட்டந்தி, சில பேர் என்ன மதுமதன விஜாபினம் அப்படின்னு படிக்கிறார், அது வந்து அவ்வளவு சுவாசம் இல்ல. முமுக்ஷுனா பகவத் கைங்கரிய அனுபயுக்த பரிகிரகம் பவதி, முமுக்ஷுக்களுக்கு பகவத் கைங்கரிய அனுபயுக்தமான வஸ்துவ பரிகிரகம் பரிகிரகஸ்தியாஜ்யா, முமுக்ஷுக்கு முமுக்ஷுவானவனுக்கு பகவத் கைங்கரியத்துக்கு சம்பந்தப்படாத வஸ்துக்களை தவிர்க்க வேண்டும் என்பது இந்த இதனுடைய சாரம். அதனால பெருமாளிடத்தில் இந்த மாதிரி பிரார்த்திக்கிறதுனுடைய எண்ணம் என்னென்ன, அந்த வஸ்து பகவத் கைங்கரியத்துக்கு அனுகூலமாக மாறிடணும்னு பகவானிடத்தில் பிரார்த்தனை, அதே சமயத்தில் அது பகவத் கைங்கரியத்துக்கு அனுபயோகம் அனுபயுக்தமாக இருந்தால், தன்னுடைய சேஷத்துவத்தை புரிந்து கொள்ளாததாக இருந்தால் அதை எப்படி நிவர்த்தனம் பண்ண வேண்டும் என்பதும் முமுக்ஷுக்களுக்கு முக்கியமான காரியமானபடினால உபயதா பிரார்த்தனைக்கு தான் ஒன்று, நீர் முடிஞ்சால் அதை பண்ணிடணும் இல்லைன்னா தவிர்க்கணும்ன்றது தாத்பரியம். ந தேகம் ந பிராணான் ந சுகமசேஷாபிலஷிதம் ந சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத் பகிர்பூதம் நாத க்ஷணமபி சஹே யாது சததா விநாசம் தத் சத்யம் மதுமதன விஜாபனமிதம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.